பூவத இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா கரை பூவெல்லாம் எந்தன் பெயர் சொல்லாதோ பூவசந்தமே நீ மறந்ததேன் ஆற்று மணல் மேடெங்கும் நாம் வரைந்த கோலங்கள் தேவமுள்ளையே காணவில்லையே காதல் சோதனை இரு கண்ணில் வேதனை ஒரு வானம் பாடி தேகம் வாடி பாடும் சோகம் கூடி தேவத இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதா விதி என்பதா சதி என்பதா சொந்தமுள்ள காதலியே பற்றிவிட்ட காவிரியே குந்தனாவியை நீ வெறுப்பதா இது கண்ணீராத்திரி என் கண்ணே ஆதரி இவன் தேயும் தேதி கண்ணீர் ஜாதி நீதான் எந்தன் பாரி தேவத இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா Oh,